குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வெள்ளை பொண்ணி 28 நாள் வயசாகுது நாற்றுக்கு, நாளைக்கு நடப்போகிறேன். அது ஒரு குத்துக்கு எத்தனை நாற்று மினிமம் வைக்கலாம், ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் எவ்வளோ கேப் வைக்கணும், ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் எவ்வளோ கேப் வைக்கணும்னு தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும்.